بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريد إصلاحا يوفق الله صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أبغض الحلال إلى الله الطلاق أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலஷானுஹு தஆலா நமக்கு அருள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தீன் அல் இஸ்லாத்தை ஒரு மதமாகவோ அல்லது ஒரு சமயமாகவோ அல்லது ஒரு கொள்கை கோட்பாடுகளால் வகுக்கப்பட்ட ஒரு சாத்திரமாகவோ அல்லாஹ் ஜலஷானுஹு நமக்கு வழங்கவில்லை. மாறாக உலகில் மனிதனாக பிறந்து மனிதனாக அவன் வாழும் காலம் வரை மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, என்னென்ன அடிப்படை அவசியங்கள் தேவைப்படுகின்றன, அவன் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது, அவன் உலகத்திலே வாழும் பொழுது என்னென்ன சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹ் ஜலஷானுஹு தஆலா ஆராய்ந்து இந்த மனிதன் எந்த தேவையை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன தேவைகள், அந்த தேவைகளை அவன் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளை அவன் எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக அற்புதமாக ஒரு தத்துவத்தை அல்ல, ஒரு நடைமுறை சாத்தியமான அல்லது நடைமுறைக்கு இது மட்டுமே உகந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் அதற்கு பெயர் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு ஆன்மீக மார்க்கம் அல்லது ஏதோ ஒரு தொழுவதற்கும் நோன்பு என்பதற்கும் மட்டும் உள்ள மார்க்கம் அல்ல, அல்லது இது ஒரு ஆன்மீக சட்டம், இது ஒரு ஆன்மீக சமயம் என்பதாக அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக மனிதன் உலகத்தில் மனிதனாக வாழும் பொழுது, மனிதனாக வாழ முற்படும் பொழுது, அவன் மனிதனாக வாழ ஆசைப்படும் பொழுது என்னென்ன தேவைகள் இவனுக்கு ஏற்படுகின்றன, அந்த தேவைகளை அவன் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், உலகில் அவன் மனிதனாக வாழும் பொழுது என்னென்ன சிக்கல்களை அவன் சந்திக்கின்றான், அந்த சிக்கல்களிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை யதார்த்தமாக சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கை முறைதான் இஸ்லாம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி மனிதன் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த தேவையை இப்படி பூர்த்தி செய்து கொள், இந்த தேவையை இப்படி பூர்த்தியாக்கிக் கொள், இந்த சிக்கலை இப்படி விடுவித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது அவன் முஸ்லீமாக மாறிவிடுகின்றான், அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற்றவனாக மாறிவிடுகின்றான். அதற்கு கூலியாக அல்லாஹ் மறுமையிலே அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குகின்றான். மற்றபடி இஸ்லாம்னு சொன்னா ஏதோ அவன் ஒரு பெரிய மலையை தலைமலத்துக்கு சுமக்கணும், அவன் பெரிய பாரத தலைமலத்துக்கு சுமக்கணும், இல்ல ஒரு பெரிய கடல் தண்ணி எல்லாத்தையும் ஒரே வாயில குடிக்கணும், அப்பதான் அவனுக்கு சொர்க்கம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. நீ உலகத்திலே வாழ்கின்றாயப்பா, உலகத்திலே வாழ்க்கை நடத்துகின்றாயே, அந்த வாழ்க்கை நடத்தும் பொழுது உனக்கு மனிதன் என்ற அடிப்படையில என்னென்ன தேவைகள் ஏற்படும், அந்த தேவைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன முறையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பானால் இதற்கு பேர் தான் இஸ்லாம், ஏற்று நடப்பவனுக்கு பேர் தான் முஸ்லீம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, மனிதனுக்கு எத்தனையோ தேவைகளை கொடுத்த ரப்பல் ஆலமீன் தாகத்தை கொடுத்திருக்கின்றான், தூக்கத்தை கொடுத்திருக்கின்றான், பசியை கொடுத்திருக்கின்றான், இப்படி எத்தனையோ தேவைகளை கொடுத்த ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு இன்னொரு தேவையையும் கொடுத்திருக்கின்றார், அதுதான் திருமணம் என்ற தேவை, அதுதான் தன்னுடைய உடல் இச்சையை தனித்துக் கொள்ள வேண்டிய தேவை. அந்த தேவை அல்லாஹ் ஜலஷானுஹு தஆலா அந்த தேவை நிறைவேற்றக்கூடிய பாதையை வழி நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றான், அதற்கு பெயர் தான் திருமணம். அந்த திருமணத்திற்கு பேரவை இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தான் இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. எல்லா விஷயத்திலும் தெல்ல தெளிவான வழிகாட்டுதலை காட்டக்கூடிய ரப்புல் ஆலமீன், தொழுகையா அதை இப்படித்தான் தொட வேண்டும், நோன்பா அதை இப்படித்தான் வைக்க வேண்டும், ஹஜ்ஜா அதை இப்படித்தான் செய்ய வேண்டும், வியாபாரமா அதை இப்படித்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயங்களிலும் தெல்ல தெளிவான வழிகாட்டுதலையும் தெல்ல தெளிவான ஹிதாயத்துகளையும் காட்டிய ரப்புல் ஆலமீன் இந்த திருமண விஷயத்திலும் நமக்கு தெல்ல தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றான். உலகத்திலே எந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த மதத்திலும் சரி, எந்த சமயத்திலும் சரி, எந்த இசங்களிலும் சரி, இது போன்ற தெல்ல தெளிவான ஒரு வாழ்க்கை முறை இல்லா வாழ்க்கையை பற்றி இல்லற வாழ்க்கையை பற்றி வழங்கப்படவில்லை. அவ்வளவு தெல்ல தெளிவாக திருமண வயதை ஒரு மனிதன் அடைந்து விட்டாலே, ஒரு மனிதன் திருமண வயதை அடைந்து விட்டாலே அவர் திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், தனக்கு ஏற்ற துணையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். திருமண ஆசை உனக்கு வந்துவிட்டதா, உனக்கும் ஒரு விதமான திருமண ஆசைகள் உச்ச இச்சைகள் உணர்ச்சிகள் வந்துவிட்டதா, அந்த திருமண ஆசை வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், முதல் காரியமாக உனக்கு ஏற்ற துணையை உனக்கு ஏற்ற ஜோடியை நீ எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பித்து அந்த திருமணம் முடிக்கும் வரை உள்ள சட்டங்களையும் திருமணம் முடிந்த பிறகு இல்லற வாழ்க்கை என்ற வாழ்க்கையை மேற்கொள்கின்றானே அந்த இல்லற வாழ்க்கையை வாழக்கூடிய விதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றான். ஆனால் இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம், இஸ்லாத்திலிருந்து சில அடிப்படையான கொஞ்சம், மற்ற இசங்களிலிருந்து மற்ற கொள்கைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி சமைக்கப்பட்டதுதான், திருடி சமைக்கப்பட்டதுதான் என்னவென்றால் இந்திய அரசியல் சாசன சட்டமும் இந்துக்களின் சட்டமும். இந்து மதத்திற்கு என்று ஒரு திருமண சட்டம் என்று எந்த விதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அவர்களுடைய ராமாயணத்தில் பார்த்தால் திருமண சட்டம் என்று எந்த ஒரு சட்டமும் இருக்காது, மகாபாரதத்தில் இருக்காது, பகவத்கீதாவில் இருக்காது. அவர்கள் எல்லா முஸ்லீம்களுடைய மார்க்கத்தில் இருந்தும் மற்ற கொள்கையிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றிலிருந்தும் திருடி சேர்த்து கோர்த்து கொண்டதற்கு பெயர் தான் இந்து திருமண சட்டம் என்பது. ஆனால் அன்பு சகோதரர்களே, இன்றைய இந்தியாவில் அந்த இந்து பிறலாவை இந்த திருமண சட்டத்தை கொண்டு வந்து எல்லா மக்கள் மீது திணித்து காமன் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் எப்படிப்பட்ட உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்திலிருந்து நமக்கென்று தனியார் சிவில் சட்டம் உள்ளது. சிவில் விஷயங்களிலே திருமணம், தலாக்கு, வாரிசுரிமை, சொத்துரிமை இது போன்ற சிவில் விஷயங்களிலே அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்ன முறைப்படிதான் நமக்கு நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்கப்படும். திருமணம் என்று ஆகிவிட்டால் நம்முடைய இஸ்லாமிய திருமணம் தான் திருமணம் அங்கே முஸ்லீம்களை பொறுத்தவரையில். ஆனால் இந்த உரிமையை முஸ்லீம்களிடத்திலிருந்து பிடுங்கி, இந்த உரிமையை முஸ்லீம்களிடத்திலிருந்து பறித்து எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி காமன் சிவில் கோடை கொண்டு வர வேண்டும், காமன் சிவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் தீட்டப்பட்ட ஒரு சூழ்ச்சி திட்டம். அதற்கு வாட்டமாக ஷாபான் என்ற பெண்மணி கிடைத்தால் அவளை வைத்து ஒரு பெரிய நாடகம் அரங்கேற்றப்பட்டது, அதற்காக வேண்டி பார்லிமெண்ட் விடிய விடிய நடத்தப்பட்டது, அதில் சட்டங்கள் இயற்றப்பட்டதில்லை. இதெல்லாம் நாம் மறந்துவிட்ட வரலாறுகள், மறந்துவிட்ட வரலாறுகள். ஆனால் இன்றைக்கும் இஸ்லாமிய எதிரிகள் சங் பரிவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய சாமன் காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கைவிடவில்லை. பொது சிவில் சட்டம் தான் என்ன ஆகும், பொது சிவில் சட்டம் வந்தால் என்ன நிலைமை ஏற்படும், முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் வைத்தோ அல்லது மண்டபங்களில் வைத்தோ அசரத்தை வைத்து குத்துபா ஓதி முறைப்படி நிக்கா செய்து பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மத்தியிலே ஈஜாப் கபூலை நடத்தி என்னுடைய மகளை இத்தனை ரூபாய் மகளுக்கு நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் ஏற்றுக்கொண்டீர்களா என்று ஒரு வாக்குமூலம் கேட்பது, அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று வாக்குமூலம் கொடுப்பது, அந்த வாக்குமூலத்திற்கு ஆதாரமாக தஸ்தரிலே பதிவேட்டிலே கையெழுத்துவது, இந்த முறை இருக்கின்றது. இது முழுக்க முழுக்க அப்புறப்படுத்தப்பட்டு, இது முழுக்க முழுக்க அகற்றப்பட்டு, நீ யாரா இருந்தாலும் சரி எங்களுடைய இந்துக்களுடைய லாவை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீ முறைப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ சீர்திருத்த திருமணம் செய்து கொள், அல்ல புரோகிதர்களை வைத்து மந்திரம் செய்து ஒதுக்கொள். ஆபத்தத்திலே இஸ்லாமிய முறையை கைவிட்டு விட்டு உங்களுடைய திருமணங்களை ரிஜிஸ்டர் ஆபீஸிலே பதிவு செய்தால்தான் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி முஸ்லீம்கள் திருமணம் செய்ததாகவே கருதப்படும் என்பதுதான் இந்த காமன் சிவில் கோடினுடைய அடிப்படை நோக்கம். சுருக்கமாக சொல்லுவதா இருந்தால் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலையும் ஓரம் கட்டிவிட்டு இவர்கள் இந்துக்களின் லாவுக்கு வந்துவிட வேண்டும், சங் பரிவார் என்று சொல்கிறார்களே முஹம்மதன் ஹிந்துவாக மாறிவிட வேண்டும், முஹம்மதன் ஹிந்துவா முஸ்லீம் என்ற பெயரை எடுத்துவிட்டு நீ முஹம்மதன் ஹிந்துவா மாறிவிடு, அப்துல் காதர் பேர் வச்சுக்கே, அல்லா பிச்சர் பேர் வச்சுக்கே, ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த சங் பரிவாரில் இந்துத்துவத்துடைய சூழ்ச்சியை இதில் நடைமுறைப்படுத்தி அதற்கு ஒரு படிக்கட்டு தான் என்னவென்றால் காமன் சிவில் கோட் என்பது. அதை பற்றி இப்பொழுது நான் விலாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. இங்க ஏன் இப்பொழுது இந்த டாபிக் எடுத்தேன் என்றால் சமீபத்திலே மகாராஷ்டிராவினுடைய கோர்ட்டிலே உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் ஒரு முஸ்லீம் பெண்மணி கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது அந்த கோர்ட்டிலே தீர்ப்பு அளிக்கப்படுகிறது, கணவன் தலாக்குக்கு பிறகு விவாகம் ரத்து செய்த பிறகு அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து ஜீவன அம்சம் வழங்க வேண்டும் என்று மகாராஷ்டிராவினுடைய ஹைகோர்ட் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இதே போன்ற சமீபத்திலே ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் கல்கத்தா நீதிமன்றத்திலும் இது போன்ற ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டது. முஸ்லீம்கள் தங்க தங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு விட்ட பிறகு தலாக்கு பிறகும் தொடர்ந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கல்கத்தா நீதிமன்றம் சொன்னது. சகோதரர்களே, இதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு கொடுத்து விட்டால், உங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு சொல்லிவிட்டால், அவர்கள் இத்தாவில் இருக்கும் காலம் வரை நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்கலாம். 3 மாதங்கள் சொல்லிக்கலாமே, அந்த 3 மாதங்கள் வரை தலாக்கு விடப்பட்ட பெண் 3 மாதங்கள் இதாவில் இருப்பாளே, அந்த 3 மாதங்கள் வரைதான் ஜீவனாம்சம் கொடுக்கலாம். அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது கணவன் மீது கடமை அல்ல. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன் தொடர்ந்து கொடுத்தாதான் இந்த கணவனுக்கு என்ன குறைஞ்சு போயிடும்போது? தன்னுடைய பழைய மனைவி தானே இருந்தா இருந்தாலும் இவன் தொடர்ந்து கொடுக்க வேண்டியதானே என்றால், அதற்கு அல்லாஹ் ஜலஷானா தலாவுடைய சட்டம் இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஒரு அழகான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். என்ன பாதுகாப்பு என்றால், இந்த பெண் அதற்கு பிறகு அந்த கணவனால் தலாக் விடப்பட்ட பிறகும் மறுமணம் செய்து கொள்ளலாம். இன்னொரு ஆணை. இந்த சட்டம் இந்துக்களுடைய சட்டத்திலே கிடையாது. இந்துக்களுடைய லாவிலே, இந்துக்களுடைய சட்டத்திலே ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் அவளுக்கு பேர் கைம்பெண். அவளுக்கு ஒரு காவி உடை அணியப்படும், அல்லது ஒரு வெள்ளை ஆடை அணிவிக்கப்படும், அவளுடைய தலை மொட்டை அடிக்கப்படும், அவருடைய அலங்காரத்தை சிதைக்கப்படும். அவள் உலக வீட்டிலேயே ஒரு ஒதுக்கப்பட்டவளாக ஆக்கப்படுவாள், அமங்கலமாக ஆக்கப்படுவாள். ஒரு நல்ல கெட்ட காரியங்களிலே அவ வந்து முன்னால நிற்க கூடாது என்ற அளவுக்கு ஒரு மோசமான சட்டத்தை பெண்கள் மீது திணித்ததினால் அவர்கள் சட்டத்தில் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதில் நியாயம் இல்லை, அர்த்தம் இல்லை. ஆனால் பெண்களுக்கு இஸ்லாம் ஒரு தெல்ல தெளிவான அழகான உரிமை வழங்கியிருக்கின்றது. அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய ஜீவனாம்சத்தை தான் இஸ்லாம் கொடுக்க சொல்கிறது. எப்படி தெரியுமா? இஸ்லாம் ஜீவனாம்சமாக கொடுக்க சொல்கிறது. நீ மாசம் மாசம் 75 ரூபா கொடுப்பா அப்படி சொல்லல, மாசம் மாசம் 75 ரூபா கொடுக்க சொல்லல. மொத்தமாக அந்த பெண்ணுடைய, பெண்ணுக்கு ஒரு டெபாசிட்டாக, அந்த பெண்ணுடைய ஒரு ஜாமீன் தொகையாக, அல்லது பிணை தொகையாக, என்ன பேரிட வைத்துக்கொள், அந்த பெண் என்ன ரேட்டை நிர்ணயிக்கின்றார் தனக்கு, ரேட் என்று கூட சொல்லலாம். அந்த பெண் ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்கு, ஹலாலான கணவனாக ஏற்றுக்கொள்வதற்கு தனக்கென்று என்ன விலை நிர்ணயிக்கின்றாலோ அந்த விலையை கொடுத்து விட்டுத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும். அந்த விலைக்கு பெயர் தான் இஸ்லாம் மஹர் என்று சொல்கின்றது. மஹரை யார் நிர்ணயிக்கணும்? கணவன் நிர்ணயிப்பதல்ல, கணவன் நிர்ணயிப்பதல்ல, அந்த பெண் நிர்ணயிக்கணும். எப்படி? எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா வேணும், எனக்கு உரிய மகர் 1 லட்சம் ரூபா. அப்ப கணவன் சொல்றான், ஐயோ 1 லட்சம் ரூபா என்னால் மகர் கொடுக்க முடியாதுமா, 1 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதா? அப்ப 2ஆம் கிளாஸ் படிச்ச வச்சிருக்கா பக்கத்து வீட்டுல, அவளை பாத்துக்கோ. நான் பிஏ படிச்சிருக்கேன், இல்ல நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் நல்லா ஓதி இருக்கேன், படிச்சிருக்கேன், என்ன கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா 1 லட்சம் ரூபா வை, 50,000 தர முடியுங்களா? என் தங்கச்சி வச்சிருக்கா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சு, அவளை முடிச்சுக்கோ என்று அந்த பெண் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. மாறை நிர்ணயிக்க வேண்டியது யாருடைய உரிமை என்றால் அந்த பெண்ணுடைய உரிமை. அந்த பெண்ணுக்கு என்று அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ கணவன் வாங்கி கொடுக்கின்றானே, அந்த பெண் வாங்குகிறாளே, அதைத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு சேஃப்டியாக, பாதுகாப்பாக ஒரு தொகையாக டெபாசிட்டா கொடுத்துருது. ஒரு கால் பிற்காலத்தில் அந்த கணவன் தலாக்கு இலாக்கு விட்டுட்டா கூட இந்த பணத்தை வச்சு வாழ்க்கையை நடத்திக்கலாம். இந்த பணத்தை தலாக்கு விட்ட பிறகு கணவன் திரும்ப கொடுக்கணும் அவசியம் இல்லை. கணவன் தலாக்கு விட்டான்னு சொன்னா திரும்ப கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீ இந்த பணத்தை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்றுதான் ஒரு டெபாசிட்டாக, பாதுகாப்பு தொகையாக இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு வழங்குகின்றது மகர் என்ற தொகையை. ஆனால் இப்படிப்பட்ட எந்த அமைப்பும் இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லாதவர்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சட்டத்தை ஏற்றி வைத்திருப்பவர்கள், அவர்கள் மனமோட போக்கில சட்டத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த சட்டத்திற்கு அற்புதமான சட்டம் கொடுக்கப்பட்டவர்களும் இந்த அசிங்கமான சட்டத்திற்கு வாருங்கள் என்று சொன்னால் எந்த முஸ்லீமால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த முஸ்லீமால் இதை தாங்கிக் கொள்ள முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் ஜீவனாம்சத்தை பற்றி ஏன் வலியுறுத்தவில்லை? கணவன் தன் மனைவியை தலாக் கொடுத்த பிறகு, விவாகரத்து செய்த பிறகு அவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏன் சொல்கிறது என்றால், உதாரணமாக ஒரு மனைவி ஒரு கணவனை திருமணம் முடிக்கின்றாள். திருமணம் முடித்து விட்டு தலாக்கு, அந்த கணவன் தலாக்கு கொடுத்து விடுகின்றான். அந்த பெண்ணுடைய குணம் சரியில்லை, அல்லது வேற ஏதோ காரணத்தினாலே அழகு சரியில்லை, ஏதோ காரணம் ரெண்டு பேருக்கு பிடிக்கல, தலாக்கு விட்டுறான். இன்னொரு கணவனை திருமணம் முடிக்கின்றாள், இன்னொரு கணவனும் தலாக்கு விடுகின்றான், இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றாள், இன்னொரு கணவனும் தலாக்கு விடுகின்றான். இது நடைபெறக்கூடியதுதான். அந்த பெண்ணுடைய ஒழுக்கம் சரியில்லை, இல்ல கேரக்டர் சரியில்லை என்பதனால் 3-4 கணவன் தலாக்கு விட்ட பிறகு அந்த 3-4 கணவனத்திலிருந்து ஜீவனாம்சம் நம்ம வாங்கி சாப்பிட்டு இருக்க, 3-4 கணவன் இருந்து எந்த எத்தனை கணவன் திருமணம் முடித்தார்களோ அத்தனை கணவன் இருந்து திருமணம் ஜீவனாம்சம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருப்பாள். சமுதாயத்தில் அந்த பெண்ணுடைய நிலைமை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு 15 வருஷம் கழிச்சு 4 மணியாடு வரும் பையன், கேட்பான் அந்த பெண்ணுக்கு பிறந்த பையன், கேட்பான் என்னமா 4 மணியாடு வருது, இல்லடா அவங்க அம்மா 4 புருஷன் கல்யாணம் பண்ணிருந்தேன், 4 அப்பா அம்மா மணியாடு அனுப்பிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு சொல்லி என்ன ஏற்படுங்க. அது மட்டுமல்ல, ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் முடிக்கிறாள் வைத்துக் கொள்வோம். திருமணம் முடித்து அந்த பெண்ணுடைய கேரக்டர் சரியில்லை, அந்த பெண் ஒரு ஒழுக்கம் கெட்டவளாக இருக்கின்றாள், அல்லது அடுத்த ஆணவரோடு தொடர்பு வைத்திருக்கிறாள், கள்ள தொடர்பு வைத்திருக்கிறாள் என்பது அந்த கணவன் அவளை தலாக்கு சொல்லிவிடுகின்றான், நீ எனக்கு மனைவியா இருப்பது தகுதி இல்லை என்று. இப்பொழுது அந்த பெண் தலாக் விடப்பட்ட பெண், தலாக் விடப்பட்ட பெண் நல்லதா போச்சு, நீ தலாக் விடுறது ரொம்ப நல்லதுப்பா என்று தான் ஏற்கனவே கள்ள தொடர்பு வைத்திருந்தாலே அந்த மனிதனோடு அந்த ஆடவனோடு அவள் ஓடிவிடலாம், அவனோட வாழ்க்கை நடத்தலாம். இப்பொழுது இந்த பாதிக்கப்பட்ட கணவன் இருக்கிறானே, பாதிக்கப்பட்ட கணவன் தன்னுடைய மனைவி அடுத்த ஆடவனோடு சென்று, அதனால சமுதாயத்தில் எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குது, சமுதாயத்தில் எனக்கு அசிங்கம் ஏற்பட்டிருக்குது, இந்த அசிங்கத்தோட சேர்த்து அவள் அடுத்த கள்ளக்காதலோடு ஓடுவதற்கு மாசம் மாசம் ஒரு தொகையும் கொடுக்கணும், நல்லபடியா அவனோட எடுத்து வாழ் என்று, பெண்ணுக்கு ஜீவனாம்சம் வழங்கக்கூடாது, ஆகவே பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, எங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல தனியார் சிவில் சட்டம் தான் வேணும், அது நாங்கள் தலாக் வேணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்துக்களுடைய கொள்கையிலே தலாக் வந்து கணவன் விட முடியாது, டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கோர்ட்டுக்கு போனோம், 4 வருஷம் 5 வருஷம் கோர்ட்டுக்கு அலையணும், கோர்ட்டுக்கு அலைஞ்சும் அங்க போய் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணணும், ஏன் இந்த மனைவியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி, ஏன் மனைவியை பிடிக்கலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், எப்படி பாருங்க மனசுக்கு பிடிக்கிறங்க கணவன் மனைவி மனசுக்கு பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி இணைச்சு வச்சாலும் இணையாது, அப்ப கோர்ட்டு தான் தீர்ப்பளிக்கணும் பொழுது அது என்ன ஆகும், இவர் கோர்ட்ல போய் 4 தடவை 5 தடவை அலைஞ்சு ஏதோ ஆதாரம் சொல்லி பார்ப்பாரு, ஒரு ஆதாரம் அங்க எடுபடாது, கடைசியில என்ன சொன்னா இந்த கோர்ட்டு கேட்டுக்கும், என்ன சொன்னா இந்த கோர்ட்டு நம்பும் அப்படின்னு பாப்பா, என்ன சொன்னா நம்பும், இந்த பெண்ணுக்கு அடுத்த ஆணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாதான் இவர்கிட்ட விடுதலை கிடைக்கும், ஒரு அபாடத்தை பெண் மீது சுமத்துவான், இந்த பெண்ணுக்கு ஒரு கள்ளக்காதல் இருக்கிறான், அடுத்த ஆடவனோடு வாழ்கின்றால் என்று ஒரு அபாடத்தை சுமத்தும் பொழுது இவனுக்கு கோர்ட் உடனடியா ரிலீஃப் கொடுத்துரும், கோர்ட் உடனடியா விடுதலை, விவாக விடுதலை கொடுத்துரும், விவாக ரத்து பண்ணிடும், அப்ப அந்த பெண் மீது ஒரு அவதூறு சுமத்தி அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வேற ஒரு கணவன் அமைய முடியுமா, அல்லது ஒரு ஆண் பெண் கேட்கிறாள், ஒரு பெண் டைவர்ஸ் கேட்கிற கணவனை பிடிக்கல மனசு ஒத்து போகல, நேரம் டைவர்ஸ் கேட்கிறான் போய் கோர்ட்ல போய் டைவர்ஸ் தானே என் கணவன் பிடிக்கிறான்னு சொல்லி அங்க போய் மனசு ஒத்துக்கலாம், கோர்ட் டைவர்ஸ் தராது, அங்க என்ன பண்ணணும், என்ன காரணம் சொன்னால் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும், என்ன காரணம் சொல்லுவான், இவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு, இவருக்கு ஆண்மை இல்லை, என்ன திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்மை இல்லை அப்படின்றா, அப்ப என்ன ஆகும், கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துரும், அதற்கு பிறகு அந்த ஆணுக்கு வேறு பெண் அமையுமா சமுதாயத்தில், வேறு யாராவது பெண் கொடுப்பார்களா சமுதாயத்தில், அப்ப இப்படிப்பட்ட அவதூறுகள் அபாண்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் இஸ்லாம் தலாக்குடைய உரிமை யார் இடத்தில் கொடுத்திருக்கிறது என்றால் கணவன் இடத்தில் கொடுத்திருக்கு, ஒரு நாள் சேர்ந்து வர முடியலையா பிடிக்கலையா நீ அந்த பெண் நல்லபடி தலாக்கு விட்டு அனுப்பிடு, மன சொத்து பண்ணலையா நல்லபடி தலாக்கு விட்டு அனுப்பிடு, ஆ பெண்ணு தலாக்கு சொல்லலாமா, நம்மள பல பேர் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா தலாக்குடைய உரிமை ஆணுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆனா பொம்பளை பொறுத்தவரையிலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தான் கிடக்கணும், அவன் கல்லாவே போயிட்டாலும் சரி கணவனோட தான் மாரடிக்கணும், அவன் புல்லாவே போயிட்டாலும் சரி புருஷனோட தான் வாழ்க்கை விடணும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறதோ என்று நம்ம பல பேர் நினைக்கிற சோழ அப்படி அல்ல, ஆனா இன்னைக்கு பழமொழி மாறி போச்சு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் போய் இப்ப குடிக்கிற கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அவன் ஃபுல்லா அடிச்சுட்டு வந்து அடி அடி அடிச்சாலும் நீ அவனோட தான் இருந்து வாழணும் என்று இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சட்டம் இஸ்லாத்திலே கிடையாது, அந்த பெண்ணுக்கு பிடிக்கலையா கணவன் குடிகாரனா இருக்கா ஒழுங்கா சாப்பாடு போறது இல்லையா சாப்பாடு காசு தரது இல்லையா முறைப்படி அந்த பெண் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யார் திருமணம் செய்து வைத்தாரோ அந்த ஜமாத்தாரர் தெரிவிக்கணும், இந்த மாதிரி என் கணவனுக்கு எனக்கு பிடிக்கலங்க என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாரு எனக்கு ஒத்து வரல நல்லபடியா பிரிச்சு வச்சிருங்க என்று சொன்ன உடன் அந்த ஜமாத்தாரர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கணவனை மனைவி கூப்பிட்டு விசாரித்து நல்லபடியா பிரித்து வைத்து விட வேண்டும், பிரிச்சு வச்சு நல்லபடியா கணவனை மனைவியையும், ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், இந்த விஷயத்தில் எல்லாம் மார்க்கத்தை பார்க்கக்கூடிய நாம் தலாக்குடைய விஷயத்துல இன்னைக்கு ஆண் வர்க்கம் இஸ்லாமிய ஆண் வர்க்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி பிடிக்கலையா ஈஸியா தலாக் தலாக் தலாக், இங்க இருந்து சவுதியில போய் உட்கார்ந்து இருப்பாரு மனைவியுடைய தன்னுடைய அம்மா இங்க இருந்து லெட்டர் போடுவான் உன் மனைவி நடத்த சரியில்லை அடிக்கடி வெளியே போறாண்டு அது உண்மையா போய் கூட பார்க்க மாட்டா அங்கே தந்தில தலாக் தலாக் தலாக் தலாக் தந்திலே அங்கிருந்து, அப்ப மார்க்க விஷயத்தை மார்க்கத்தை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் தலாக்குக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய நாம் மார்க்கத்தை தலாக்குக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய நாம் திருமணத்திற்கு பயன்படுத்தினோமா, நம்முடைய திருமணம் மார்க்க திருமணமாக இருந்ததா இஸ்லாமிய திருமணமாக இருந்ததா என்று பார்ப்போம் என்றால் அது 100க்கு 100 ஜீரோவாகத்தான் இருக்கிற சகோதரர்களே, 100க்கு 0வாகத்தான் இருக்கிறது, ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சமீபத்திலே ஒரு நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறேன் ஒரு வேதனையான நிகழ்ச்சி, ஒரு மாற்று மாதத்தார் நடந்து கலந்து கொண்ட ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணி நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது, சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஏசி ஹோட்டலில் மாற்று மாதத்தார் கலந்திருக்கிறார்கள், அதிலே நான் பேசுகின்றேன் இஸ்லாத்திலே கருத்துக்களை பற்றி இஸ்லாம் இப்படி இப்படிதான் அற்புதமான கொள்கைகள் நமக்கு சொல்கிறது என்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர் யார் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாதர் சங்க தலைவி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார், அந்த அம்மையார் மேடையில் அமர்ந்திருக்கிறார், ஆனா அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாம்ல நல்ல மார்க்கம் தான் அப்படிதான் இப்படிதான் ஆனா வளமையா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பெண்களை நீங்க சித்திரவதைப்படுத்துறீங்க பெண்கள் கொடுமைப்படுத்துறீங்க பெண்களுக்கு சட்டம் கிடையாது, பெண்களுக்கு ஒழுங்கு மரியாதை கிடையாது இஸ்லாத்துல, அப்படி எப்படி சொல்லி தார் மாற பெண்களுக்கு இன்னொரு பெண்கள் இஸ்லாத்துல அப்படியே அடிமைப்பட்டு கிடக்குற மாதிரியும் அவங்க வீட்டுல பூட்டி வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு இமேஜினேஷன் அங்க உருவாக்கி விட்டார் அந்த பெண்மணி. அவருக்கு பிறகு பேச வந்த நான் சொன்னேன், அப்பெல்லாம் எங்க இஸ்லாத்துல இல்ல, பாருங்க குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினேன். இந்த ஆயத்துல அல்லாஹ் பெண்களுக்குள்ள இப்படி உரிமையில கொடுக்குறான், இந்த ஆயத்துல இப்படி சொல்றான், தலாக் தலாக் தலாக்னு சொல்லி அவன் இஷ்டத்துல சொல்லிட்டு போறதுக்கு அனுமதி இல்ல, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, முறை இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துல சட்டங்களின் ஆதாரப்பூர்வமா எடுத்து வைத்தேன். நான் பேசிய பிறகு அந்த மாதர் சங்க தலைவி அம்மையார் அந்தம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எழுச்சு நின்று, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் உங்களுடைய வேதங்கள்ல ஏற்று சுரைக்காக இருப்பது, ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன நடக்கிறது, நான் நடைமுறையை பத்தி பேசுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய நடைமுறையை பத்தி நான் பேசுகின்றேன். எத்தனை இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய ஜமாத்திரி அவருக்கு வீதி கிடைக்காததுனால், உங்களுடைய இஸ்லாமிய சட்டப்படிதான் நாங்க தலாக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தலாக்கு விடப்பட்டு விரட்டப்பட்டதனால் எங்களுடைய மாதர் சங்கத்தினுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பெண்மணிகள் என்று அந்த பெண்மணி ஆதாரத்தில் எடுத்து சொன்னால் என்னால் எதுவுமே சொல்ல முடியவில்லை சகோதரர்களே. அந்த பெண்மணி இப்படியே கேட்டார், நீங்கள் சாஸ்திரம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் சட்டம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய இஸ்லாமிய நடைமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? பெண்களுக்கு மகர் கொடுப்பது என்பது என்னோ டெபாசிட், பெரிய பாதுகாப்பு தொகை, அப்படி இப்படி பேசுறீங்களே, ஆனா உங்க சமுதாயத்துல மகளோட நிலைமை என்ன? இப்போ இஸ்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கல் ரிலீஜியன், ஒரு நடைமுறை சாத்தியமான மார்க்கம்னு பேசுறீங்களே, அந்த பிராக்டிக்கல் ரிலீஜியனை உங்களுடைய பிராக்டிக்கல்ல கொண்டு வந்தீர்களா? வெட்டி தலை குனிந்ததை தவிர எதுவும் செய்ய முடியவில்லை சகோதரர்களே, வெட்டி தலை குனிந்ததை தவிர எதுவும் செய்ய முடியவில்லை. மகள் என்பது பெண்களுக்கு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், நீ அந்த கணவன் இடத்துல விருப்பப்பட்ட தொகையை வாங்கிக் கொள்ளலாம் உன்னுடைய பாதுகாப்புக்காக என்று. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, நேர் தலைகள் ஒரு பெண் என்று பேச ஆரம்பித்து விட்டாலே நிச்சயதார்த்தத்திலே ஆரம்பிக்குதுங்க முசீபத்து. முசீபத்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் வைஸ்ரஹும் ஆவுனா, எந்த திருமணம் பரக்கத்துகள் நிறைந்த திருமணம் என்றால் எதிலே செலவு குறைவாக செய்யப்படுகிறது அதுதான் அப்படின்னாங்க. எந்த திருமணத்திலே செலவு மிக மிக குறைவாக செய்யப்படுகின்றதோ அந்த திருமணங்கள் தான் பறக்கத்து நிறைந்த திருமணம் சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான திருமணங்களை சொல்கிறேன், அது பறக்கத்துகள் நிரம்பிய திருமணம் அல்ல, முசீபத்துகள் நிரம்பிய திருமணம். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குப்படி செலவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, பறக்கத்துகள் குறைந்து குறைந்து முசீபத்துகள் அதிகமாகி வருகின்றது. அந்த முசீபத்துகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, நிச்சயதார்த்தங்கிற பேர்லயே ஆரம்பிச்சிருது. பொண்ணு பார்க்க வர்றோம், அப்பவே ஆரம்பிச்சது பெண்கள் வீட்டுக்கு செலவு, பெண் வீட்டா இருக்கு. அதற்கு பிறகு என்ன கொடுமை என்றால் சகோதரர்களே, இத்தனை போடு, காது காது போடு, கண்ணுக்கு இது போடு, மூக்குக்கு போடு, நாக்குக்கு போடு, மாப்பிள்ளை கைக்கு போடு, காலுக்கு போடு, அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு என்றால், திருமண வீட்டிலே என்ன அரிசி போடணும் பிரியாணிக்கு என்பதை கூட மாப்பிள்ளை வீட்டார் திருமணிக்கிறார்கள். நடக்கலாம் இல்லையாங்க, பொண்ணை பெத்த அப்பா என்ன பண்ணுவாரு, என்னவோ பாவப்பட்ட ஜென்ம மாதிரி கை கட்டி நிப்பாரு. உண்மையிலே ஆமதாங்க, நான் சமுதாயத்தில் பெரிய பாவப்பட்ட ஜென்மங்க, ஏன்னா பொம்பளை பெற்றோம் இல்லையா, பாவப்பட்ட ஜென்மம் என்று அவர் தன்னைத்தானே ஒரு பாவப்பட்ட ஜென்மம் நினைத்துக் கொண்டு கை கட்டி கொண்டு இருப்பார். அங்க மாப்பிள்ளை பெற்றவர் என்னவோ வானலோகத்திலிருந்து மலக்கை பெற்றெடுத்து எப்படி எடுத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பார். கறி இத்தனை கிலோ போடணும் அரிசியில, இன்னும் அரிசி தான் போடணும், இத்தனை ரூபாய் அரிசி தான் போடணும், இன்னும் மண்டபம் தான் பிடிக்கணும் என்று எவ்வளவு கராராக அசிங்கமாக பேசப்பட்டு சகோதரர்களே அந்த பெண் அநியாயம் செய்யப்படுகிறார் என்றால், எப்படிப்பட்ட அட்டுழியம் செய்யப்படுகிறார் என்றால், வரலட்சணை 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் என்று பேசி அந்த ஹராமான காசை பெற்றுக்கொண்டு திருமண சபை என்று வந்த பிறகு, திருமண சபை என்று வந்த பிறகு அந்த சபையில வச்சு தஸ்தர் எழுதப்படும். அந்த தஸ்தர்ல அது ஒரு ஒரு காலம் இருக்கும், அதுல என்ன காலம் சொன்னா மகர் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போட்டிருக்கும், மாப்பிள்ளையின் பெயர், பெண் பெயர், வயது, ஏது, அட்ரஸ் இதெல்லாம் எழுதிவிட்டு அதுல ஒரு காலம் இருக்கும், மகர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதனால அந்த மகரை பத்தி பேச்சு என்ன, அது வராது. மகர் சொல்லி அங்க ஒரு கோடு போனாட்டா அதை பத்தி யாரும் பேச போறது இல்ல. அந்த தப்தர்ல என்ன பண்ணி தொலைச்சிடறாங்கன்னு சொன்னா, மகர் எழுதி தொலைச்சிடறாங்க. அதனால அங்க உட்காந்து பேசுறது, அங்கதான் உட்காந்து கேப்பாங்க என்ன சொன்னா, என்னங்க மகர் எவ்வளவு எழுதோ, யார் அஜித் கேப்பாரு, அதற்கு கேப்பாருங்க மகர் அதுல ஃபில்அப் பண்ணுமா இல்லையா, அதுக்காண்டி கேப்பாரு, அவரு கேட்க நமக்கு எதுக்கு போயிடுவாரு, அந்த ஃபில்அப் பண்ணுங்கிறதுக்காக மகர் எவ்வளவு எழுதுன்னு கேப்பாரு. சகோதரர்களே, 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு மகர் எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது பொண்ணுடைய வாப்பா பரிதாப மாப்பிள்ளோட வாப்பா பாப்பாரு, ஏன்னா அப்படி ஒரு தொகை வாங்க போறீங்களா அப்படின்ட்டு. பொண்ணுடைய வாப்பா மாப்பிள்ளோட வாப்பாடு முகத்தை பரிதாபமா பாப்பாரு, ஏன்னா பாதையில வரலட்சணை பேர்ல 3 லட்சம் வாங்கிட்டீங்களே, இன்னும் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது மகருங்கிறது நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்து கொடுத்து கொடுத்தே பழகப்பட்டதுனால ஓ இன்னொரு தொகை கொடுக்கணும் போல தெரியுதுன்னு சொல்லி அவர் அப்படியே பரிதாபமா பாப்பாரு. அப்ப அதர சொல்வாரு, இல்ல இல்ல உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்குவாரு. வரப்போகுதுன்னா அவருக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு, அப்ப 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவர் சொல்லுவாரு, அது மாறு ஒரு 301 எழுதுங்க. பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்காங்க, மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்காங்க, மூலையில ஒரு பெருசு உட்கார்ந்து இருக்கும் ஊர் ஜமாத்துன்னு சொல்லி அந்த பேர் சொல்லுவாரு, நம்ம ஊர் வழக்கம் 301 தான், 301 எழுதுங்க. எங்க ஒரு நாய்க்குட்டி வாங்க முடியுமா 301க்கு, ஒரு பூனைக்குட்டி வாங்க முடியுமா? எல்லா ஹராமான பணத்தையும் அங்கே இருந்து பிடிஞ்சுக்கிட்டு இங்க எழுதுறது என்ன அப்படின்னு சொன்னா 301 எழுது, மாறு 401 எழுது. அந்த 301 பெரிய கூத்து என்னன்னு சொன்னா, அந்த 301 கூட கொடுக்க மாட்டான், அதையும் கடனா எழுதுங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம சமுதாயத்துல சகோதரர்களே, பெண்களுக்கு இந்த மகர் ஒன்று இருக்குங்கிற தெரியாது. பெண்களுக்கு மகர் ஒன்று இருக்குங்கிற தெரியாது. நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் போற முறை தப்சீர் பயான்ல மகரை பத்தி கேட்டு, அதனால நான் கல்யாணத்துல மகரே கொடுக்கல, இப்ப என்ன பண்ணும் அப்படின்னாரு. முதல்ல கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு, முதல்ல கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. இவர் மாரப்ப கொண்டு போய் கொடுத்தா மறுநாள் சொல்றாரு, அதனால நீங்க சொன்ன மாதிரி மாரப்ப கொண்டு போய் மனைவி கொடுக்க ஆரம்பிச்சேன், அவ ஓன அழுதுட்டா அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு, இல்ல இல்ல, தலாக்கு விட்டாலோ அல்ல கணவன் செத்துட்டாலோ மகர வாங்கணுமா, அதனால என்னங்க தலாக்கு எல்லாம் கட்ட போறீங்களா, மகர கொண்டு தரீங்களா, திடீர்னு மனைவி கேட்கறா அப்படின்னு நடக்குதுங்க. அது இன்னும் சில ஊர்ல என்னன்னு சொன்னா, கணவன் மூத்தாரும் கர்ணாலியா இருந்திருப்பான், மூத்தாரும் மகர கொடுக்காம கர்ணாலியா இருந்திருப்பான். மூத்தா போன பிறகு அந்த ரெண்டு மூணு கிளை மாறு வருவாங்க, வந்து அந்த பொண்ணு பாவா கணவன் இறந்துற துக்கத்தை மூளை உட்காந்து இதால உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். அதுல போய் மகருக்கு மாக்கறதாளிமா, மகர மன்னிச்சிடுமா, அப்ப போய் நின்றுகிட்டு அந்த பொண்ணு அந்த துக்கத்துல உட்காந்துட்டு, இல்ல இல்ல எனக்கு மகர வச்சாதான் ஜனாசனம் சொல்ல போது, அது என்னன்னு தெரியாது. எதற்காக வேண்டி சொல்கிறேன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட அநியாயங்களை நான் வைத்துக் கொண்டு, திருமணம் இஸ்லாமிய முறைப்படி அல்ல, மகர் கொடுப்பதில்லை, அநியாயமான ஹராமான வரட்சணை வாங்கிக் கொள்வது, இதெல்லாம் ஹராமான காரியங்களை செய்து கொண்டு திருமணம் இஸ்லாமிய முறைப்படி முடிக்காமல் திருமணத்தை முறிப்பது மட்டும் தலாக் தலாக் தலாக் என்றால் எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் நியாயமாகும்? அப்ப நீ திருமணம் வந்து எப்ப இஸ்லாமிய முறைப்படி முடிக்கலையோ, அப்ப தலாக்கு இஸ்லாமிய முறைப்படி வாங்காதே, இப்ப கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு அங்க போய் தலாக் வாங்கிக்க. யார் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இஸ்லாமிய முறைப்படி தலாக் சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது. யார் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் முடிக்கவில்லையோ அவர் இஸ்லாமிய முறைப்படியும் தலாக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுதா இருந்தால் இப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான், இப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் பார்த்துதான் நாம் போனா ஒண்ணு இந்த அநியாயங்களை பார்த்து கண்ணால பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதனால திருமணங்களுக்கு போகாமல் இருக்கதே மேலும் சொல்லி பெரும்பாலான திருமணங்களை அவாய்ட் பண்ணது இதனாலதான். ஏன் திருமணங்களில் 99% திருமணங்கள் இஸ்லாமிய முறைப்படி நடப்பதில்லை, மகர் கொடுப்பதில்லை, ஒரு பேருக்கு எழுதப்படுது, வரதட்சணை அநியாயமான ஹராமான வரதட்சணை வாங்கப்படுகின்றது. அந்த வரதட்சணை வாங்கி அதை ஊருக்கெல்லாம் சாப்பாடு கௌரவப்பிச்ச கல்யாணம் பேசும்போது என்ன சொன்னா, நம்ம 1000 பேர் வருவோம், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுருங்க. கௌரவ பிச்சை, இது அதிகார பிச்சை என்று சொல்லலாம். இது போன்ற பிச்சை எடுப்பதற்கோ இது போன்ற சுரண்டுவதற்கோ இஸ்லாத்துல அனுமதி இல்லாம அதையெல்லாம் செய்து திருமணங்களை செஞ்சுட்டு தலாக்கு வரும்போது மட்டும் தலாக் தலாக் தலாக், அது ஏன் ரைட்ஸ் என்று சொல்வதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உனக்கு? இஸ்லாத்தின்படி யார் திருமணம் முடித்தார்களோ அவர்கள் மட்டும் இஸ்லாமிய முறைப்படி தலாக் வரட்டும். இப்படி நாம் செய்வதனால்தான் மாற்று மாத்தார்கள் இஸ்லாம் எல்லாம் நீங்க எல்லாம் பேசுவீங்க, குரான்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, நபிகள் சொல்லியிருக்காரு, எல்லாம் செய்யறாரு, பிராக்டிக்கலா செய்றீங்களா என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். நாம் என்ன பதில் சொல்லுவோம் அவர்களிடத்துல? நமக்கு என்ன பிராக்டிகல் இருக்கிற செயல்முறை என்ன இருக்கிறது நம்மிடத்தில் இஸ்லாத்தை பற்றி? ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய எதிரிகள் ஒவ்வொரு சூழ்ச்சியாக செய்து செய்து செய்து நம் மீது கை வைக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மீது கை வைக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கின் மீது கை வைக்கின்றார்கள், அல்லாஹ்வை விட்டும் ரசூலை விட்டும் நம்மை தூரமாக்கி விட வேண்டும் நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் முக்கிய காரணம் நாம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை சத்தியம் நிற்போம், அல்லாஹ்வை சத்தியம் வைத்து சபதம் நிற்போம், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமாக, யா அல்லாஹ் உன்னுடைய சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி நடப்போம், பின்பற்றி நடப்போம், உன்னுடைய சட்டங்களை நாங்கள் பின்பற்றி நடக்கும் பொழுது எதிரிகள் எதிரி வந்தால் தூக்கி எறிவோம் என்ற உறுதிமொழி ஏற்போம். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.